சுவரொட்டியாய் சாலையோரமாய் சாய்ந்திருக்கிறேன். சுவர்களோடு சுவரொட்டியாய் செய்தி சொல்லி காத்திருக்கிறேன். கண்மணி, உன் கடைக்கண்களால் பார்த்துவிடு. உயிர் பெற்று உயிர் தருகிறேன் உனக்காய். சுடும் வெயிலிலும் கொட்டும் மழையிலும் சாலையோரம் என்னை தீண்டிச் செல்கிறது. தெரியவில்லை உன் ஓரப்பார்வை, செல்ல சிரிப்பு, அன்பு கோபம், செல்ல நடையும் மட்டுமே தெரிகிறது. சாலையின் சுவரே, சற்று பொறு, சத்தியமாய் சொல்கிறேன். என் காதலி என்னை கூட்டிச் செல்வாள். இன்று மட்டும் நான் உன்னுடன் சுவரொட்டியாய் இருக்கிறேன்.